நீதானே தேசிய கீதம் ரஞ்சனோ ரஞ்சனா ரஞ்சனோ ரஞ்சனா நீதானே தேசிய கீதம் ரஞ்சனோ ரஞ்சனா என் ஊரே பாடலே உயிர் காதலே என் மரியாதைக்கு உரியவளே மனதிற்கு இனியவளே காலையும் நீயே மாலையும் நீயே கனவிலும் நீயே கனவிலும் நீயே நீதானே தேசிய கீதம் ரஞ்சனோ ரஞ்சனா ரஞ்சனா இரவுகளே